சொல்லாமல் காதலும் இல்லை ஆசை வந்து கைது கட்டி அழைக்கிறதே உயிரே கண்ணில் தீர்ந்து கண்ணிமை தீர்ந்து கண்டு கலந்ததென்ன என்னை மறந்து உன்னையும் மறந்து உயிர் ஒரு லட்சம் வைரங்களை மெல்ல மெல்லதாக தோடி இசைப்பது